பசும்பாலையில துவரம் பருப்ப கடைஞ்சு தாளிச்சு கொடுக்கட்டுமா? பத்திய சோறா நான் உனக்கு கேட்டேன், காரம் சாதமா உனக்கு சமைக்க தெரியுமா? அம்மா மிளகின ரசமா மிளகா தக்கா நல்லா செய்வ, நீ சாப்பிட்டு பாரு. நண்டு வறுக்க தெரியுமா? கோழி பொறுக்க தெரியுமா? ஆட்டுக்கால நசுக்கி போட்டு சூப்பு வைக்க தெரியுமா? ஓடி போய் கல்யாணம் தான் கட்டிக்கலாமா? உடம்பு முழுக்க கூசுது, அரைச்சுதான் தேய்ச்சு விட வரட்டுமா?